ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. யாத்யதி க்ஷோதசாலித்வம் முசலோ ஏன தே நவஹ ஹேதீஷ முசலே நாஷு பித்யதாம் மோஹமௌசலம். அடுத்தது முசலம் அப்படிங்கிற ஆயுதம், சக்கரத்தாழ்வாருடைய ஒன் ஆஃப் தி ஆயுதம் இந்த முசலம்ன்றது. இந்த முசலம் அப்படின்னா எம்பெருமான் திருக்கையில் உலக்கைன்னு ஒரு ஆயுதம் உண்டு. இந்த உலக்கையே சம்ஸ்கிருதத்தில் முசலம்னு பேர். எந்த ஒரு முசலம்ன்ற ஆயுதத்தினால மோகம்ன்ற தடைகள்லாம் தூள் தூளாக ஆகிறதோ அப்பேற்பட்ட சுதர்சனாழ்வாருடைய முசலம் நம்முடையதான மோகங்களெல்லாம், அஜ்ஞானம் என்ன மோகம் என்ன இது அத்தனையும் ஆஷு சீக்கிரம் வித்யதாம் தூள் தூளாக கடவது, தூள் தூளாகட்டும் அப்படின்னு சாதிச்சார். இது எம்பெருமான் சங்கல்பிக்கிறான் என்னன்னா, சக்கரத்தாழ்வாருக்கு இந்த ஆயுதங்கள்லாம் கருவியா போர்க்கருவியா இருக்கட்டும் அப்படின்னு. அந்த சங்கல்பத்தினால சக்கரத்தாழ்வார் இந்த ஆயுதங்கள்லாம் தரிச்சுருக்கார். அதில் இந்த கருவியை எதுக்கு உபயோகப்படுத்துவா அப்படின்னா, இந்த உலக்கைன்றத இந்த நெல் இந்த மீதி இந்த சாமானெல்லாம் நல்லா போட்டு உலக்கையில் குத்தினான்னா தூள் தூளாக ஆகிடும். அப்போது இந்த லௌகிகமான இந்த முசலம்ன்றதே தூள் தூள் பண்ணுறதுக்கு உபகரணமாக இருக்குது. இப்போ இந்த சக்கரத்தாழ்வாருடையதான இந்த முசலம்னு சொல்லக்கூடிய இந்த உலக்கை நமக்கு மோகம்னு இருக்கே, மோகம்னா அஜ்ஞானம், அந்த அஜ்ஞானம் அப்படிங்கிற மோகத்தை இது பிளந்தெறியட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சாதிச்சார். யாத்யதிக்ஷோதசாலித்வம், க்ஷுத்துன்ற தாத்துவுக்கு இடிப்பதுன்னு ஒரு அர்த்தம். இடிப்பதுன்னா போட்டு அடிக்கிறாளே அந்த ஆயுதத்தை வச்சு, இந்த முசலத்தை வச்சு, அதை வச்சுன்னு இந்த உலக்கையை வச்சுன்னு குத்துறாளோ இல்லையோ அதுதான் க்ஷுத்துன்ற தாத்துக்கு அர்த்தம். இந்த சில தானியங்கள்லாம் அந்த உலக்கைக்கு ஆப்பிடாது, பெருசாக வழுக்கிடும். அப்படிலாம் இல்லாமல் இதை உரலில் போட்டு நன்னா இடித்தோம்னாக்க இந்த உலக்கையை வச்சுருந்து அது நன்னா தூள் தூளாக ஆகி போயிடும். இந்த முசலம்ன்ற ஆயுதத்தை எந்த பகவான் எண்ணின்னு இருக்கான், பன்னிரு நாமாக்கள் சொல்லியிருக்கோம் இல்லையோ பகவானுக்கு, அதில் மதுசூதனன்ற பெருமாள் இந்த முசலம்ன்ற ஆயுதத்தை தரிச்சுட்டுருக்கார். சதுர்முசலம் அப்ஜாபம் சம்ஸ்ரயே மதுசூதனம்னு அந்த மதுசூதனன்ற பகவானை தியானம் பண்ணணும். இந்த மதுசூதனன்ற பெருமாளுக்கு நான்கு திருக்கைகள்லேயும் இந்த உலக்கைகள் தான் ஆயுதம். தாமரை பூ போல திருமேனி இவருக்கு. அதுவும் இல்லாமல் தென்கிழக்கு திசைக்கு இவர் தலைவராக இருக்கார் அப்படின்னு தியானம் பண்ணணும். இவருக்கு நம்ம சரீரத்தில் வலது புஜம், வலது திருக்கைகளில் இவரை தரிச்சுக்கணும் திருமன் காப்ப. அது மாத்திரம் இல்லாத இந்த துவாதசநாம பஞ்சரி ஸ்தோத்திரத்தில் ஆக்னேயாம் அரவிந்தாபோ முசலி மதுசூதனஹா, முசலின்னா முசலத்தை உடையவர் முசலி. அடுத்த ஸ்லோகம் ஷூலின்னு வரப்போகிறது, சூலத்தை வீத்து கொண்டிருப்பவர் ஷூலி, இப்போ முசலி. அப்போது முதுமா வினைகள் அறுக்கும் முயலங்கள் அப்படின்னு சாச்சர். அதுதான் இந்த ஸ்லோகத்திலையும் யாத்யதிக்ஷோதசாலித்வம் பித்யதாம் முசலேன ஆஷு அப்படின்னு சாதிச்சிருக்க. முதுமா வினைகள் அப்படின்னா வினைகள்னா இந்த கர்மாக்கள் புண்ணிய பாபம், அது எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. மா வினைகள், மான்னா ரொம்ப அதிகம்னு அர்த்தம். அந்த வினைகள்லாம் நம்மளை சுத்தி சுத்தி இந்த சம்சாரத்திலேயே மூழ்கடிக்க பார்க்கறதுங்க. அப்ப இந்த வினைகளுக்கு இது மாத்திரம்தான் பவரான்னு கேட்டா இல்ல, அது இந்த ஜென்மால மாத்திரம் இந்த பவர் கிடையாது. மா வினைகள்னு இந்த ஜென்மால மாத்திரம் நிறைய கிடையாது. முது வினைகள், முதுன்னா அனாதி பிரவாகமா இருக்கு. இது என்னைக்கு ஆரம்பம் ஒன்றும் தெரியல. ஏன்னா நாமெல்லாம் நித்தியர்கள். நித்தியர்கள்னா இந்த ஜீவாத்மான்றது நித்தியமான வஸ்து. அப்போ இந்த புண்ணிய பாபங்கள் எண்ணிலேருந்தோ ஆரம்பித்து நம்மளை அந்த பிரவாகத்திலேயே நம்மளை போட்டு தள்ளுறது. அப்போது இந்த வினைகளுக்கு ரெண்டு விசேஷணம் கொடுத்தார், முதுவினைகள் மாவினைகள் அப்படின்னு. மான்னா அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வினைகள், அது முது முதுமா முதிர்ந்ததாகவும் ரொம்ப ஆட்லேயே ஏதாவது ஒரு பெரியவாள்லாம் இருந்தானா ரொம்ப வயசானவர் முதுமை அப்படின்னு சொல்கிறோமே, அப்படி வயசானவர் உட்காந்துருக்காருங்க அப்படின்னா கிளம்ப மாட்டேங்கிறார் அப்படிங்கிற ஹாஸ்யமாக இல்லை, குட்டிலமாக சொல்லக்கூடியவா இருக்கா. அந்த அந்த விஷயம் இங்கே எடுத்துக்கணும். நம்ம முதுமாவினைகள்னா இது முதுமையாக நம்மகிட்டே இருந்துட்டுருக்கே தவிர கிளம்பி போக மாட்டேங்கிறது. அப்போது அப்பேற்பட்ட இந்த முதுமா வினைகளை இந்த முசலம்ன்ற ஆயுதம், முசலம்னா இந்த உலக்கைன்ற ஆயுதம், அத்தியந்தம் சூரணமாக ஆக்கக்கடவுது. இந்த அதிக்ஷோதசாலித்வம் யாதி பிராப்னோத்தின்னு அர்த்தம். அதிக்ஷோதசாலித்வம் பிராப்னோதி, இந்த முசலத்தில் அடிபட்டு இந்த வினைகள்லாம் சூர்ணமாக ஆகிறதோ, அப்பேற்பட்ட தேன ஹேதீஷ முசலேன அப்படி பிரசித்தமான சக்கராயுதன் சக்கராயுதாழ்வானுடைய இந்த முசலம் அப்படிங்கிற உலக்கை நம்மளை மோகமௌசலம் அஜானன்ற இந்த மோகத்திலிருந்து நம்மளை பித்தியதாம், இந்த அஜானத்தை நம்மகிட்டேருந்து பிரித்து, அஜானம் போனால் தான் ஞானப்பிராப்தி ஏற்படும். அஜானம் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஞானம் ஏற்படாது. அஜானம் பல வகை, விபரீத ஜானம் அந்யதா ஜானம் அப்படின்னு அதோடைய பிரிவுகள்லாம் ஜாஸ்தி அஜானத்துக்கு. அப்போது அதெல்லாம் போகணும்னா இந்த முசலம்ன்ற ஆயுதம் திருவாழியாழ்வார்கிட்ட இருக்கே, அந்த ஆயுதம் நம்மளை நம்ம கிட்ட இருக்கக்கூடியதான மோகத்தை நன்னா இடிச்சு தூளாக்கி விட்டுருத்தோம்னா நமக்கு அதுக்கப்புறம் நல்ல ஞானங்கள் ஏற்படும். இந்த பித்யதாம்னு இந்த ஸ்லோகத்தில் இருக்கே, அதுக்கு பிதிர் விதாரணே அப்படின்னு தாத்து. பித்யதாம்னா அதை பொடி பொடியாக்கட்டும் உடைக்கட்டும்னு அர்த்தம். சுவாமியை பழமறையந்தி நடை இடைச்சுவர் பரமதமென்றால் இடித்த பத்தரே அப்படின்னு பரமதமங்கத்தில் சாய்ச்சார். அடுத்த ஸ்லோகம், சூலிதிருஷ்ட மனோர்வாச்சியோ ஏன சூலயதி த்விஷஹ பவதாம் தேன பவதாத் த்ரிசூலேன விசூலதா. சூலம் அப்படிங்கிற ஆயுதத்தை அடுத்தது சாதிக்கிறார். சூலம்ன்றது பொதுவாக சிவபெருமான்ட்டு தானே இருக்கும் அப்படின்னு நாமெல்லாம் சந்தேகிக்கக்கூடாது. ஆயுதங்கள் எல்லாமே சக்கரத்தாழ்வாருடைய அதீனம், அவருடைய அனுகிரகத்தினால அந்தந்த ஆயுதங்கள் ஒரு சில தேவதைக்கு போயிருக்கே தவிர, ஆயுதம்னாலே சக்கராயுதம் சக்கரத்தாழ்வார்கிட்ட இருக்கக்கூடியதான் ஆயுதங்கள். ஏன்னா அவர் தான் ஆயுதேஸ்வரன் இருக்கபடியால் அவருக்கு தான் இந்த ஆயுதங்கள்லாம். அப்போது அடுத்தது சூலம் அப்படிங்கிற ஆயுதத்தை வர்ணிக்கிறார். சூலாயுதத்தை கொண்ட சிவனால் எந்த மந்திரம் எந்த மந்திரத்துக்கு பொருளாய் இந்த திருவாழியாழ்வான் இருக்காரோ, அப்பேற்பட்ட திருவாழியாழ்வார் கையில் இந்த சூலம்ன்ற ஆயுதம் இருக்கோ, அந்த சூலாயுதத்தினால துவேஷிகள் பகவத் பாகவதாளுக்கு உபரோதம் பண்ணக்கூடியவர்களை சூலயதி துன்புறுத்துறாரோ, அப்பேற்பட்ட இந்த சூலாயுதம், அதுவும் திரிசூலேன மூணு கூர்மையான முனைகள் உண்டு அந்த சூலத்துக்கு, அந்த சூலாயுதத்தால் பவதாம் விசூலதா பவதாத் உங்களுக்கு விஷூலத்தான நோயற்ற நிலை அது ஏற்பட கடவுது ஆக கடவுதுன்னு சாதிச்சார். இந்த அகிர்புத்னிய சம்ஹிதை அப்படிங்கிற சம்ஹிதையில அது எதுல இருக்குன்னா, இந்த பாஞ்சராத்திர ஆகமங்கள்ல இந்த அகிர்புத்னிய சம்ஹிதைன்னு உண்டு. அதுல ரொம்ப பிரசித்தமான ஒரு கிரந்தம் இது. அது சக்கரத்தாழ்வானுடைய பலவிதமான வைபவங்களை பலவிதமான வைபவங்களை சிவன் சொன்னார்ன்றது அந்த சக்கரத்தாழ்வாரையே உபாசனை பண்ணி இவர் பெருமையடைஞ்சார் அப்படின்றது இந்த அகிர்புத்னிய சம்ஹிதையில தெரிகிற விஷயம். அந்த அகிர்புத்னிய சம்ஹிதைக்குள்ள மந்திரராஜபத ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு ஸ்துதி சக்கரத்தாழ்வார் நிருசிம்மனை பத்தி, அதை பல பெரியவா நித்தியானுசந்தானமாகவே வச்சுருந்தா. நிருசிம்மனுக்கு மூணு கண்ணு, தபன இந்து அக்னி நயனகான்னு சொன்ன ரீதியில மூணு திருக்கண்கள், சூலம் வில்லு இதெல்லாம் நிருசிம்மனுக்கு ஆயுதங்கள். அதே மாதிரி இவர் நிருசிம்மன் ஜெகத் சம்ஹாரம் அப்படிங்கிற தொழிலையும் பண்ணினார். அப்போ யச்சீலா சுவாமி தச்சீலோ பிருத்யா அப்படின்னு, நம்ம சுவாமி எப்படி இருக்காரோ அதே மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நியமத்தினால இவரும் யார் சிவனும் அப்படியே தனக்கு மூணு கண்ணு, சூலம், ஜெகத் சம்ஹாரம் முதலியவற்றெல்லாம் நிருசிம்மனோட அனுகிரகத்தினால பண்ணிட்டு வர்றார். நிருசிம்மனை பத்தினதான மந்திரம்ன்றது நிருசிம்ஹானுஷ்டுபம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம். இதுதான் பரமசிவன் முதல் முதல்ல தான் கண்டுபிடிச்சு வெளியிட்டார். மந்திர திரஷ்டாவா அவரே இருக்கார். திரஷ்டானா மந்திரத்தை கண்டவர், கண்டு லோகோபகாரமா எல்லாருக்கும் அமையணும்னு வெளியில சொன்னவர். அதனால இவர் ஆச்சாரியர் அப்படின்ற ஸ்தானத்தை பெற்றார். இதுதான் சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சாதிக்கிறச்சே, விஸ்வாச்சாரியாக விதிசிவமுகாக. விஸ்வாச்சாரியாலா விதிசிவமுகா, விதின்னா பிரம்மா சிவன், இவாள்லாம் விஸ்வத்துக்கு ஆச்சாரியாரா ஆனா. இப்படி ஒரு வியாக்கியானம். இன்னொரு வியாக்கியானத்துல சூலி திருஷ்ட மனோர்வாச்சியா அப்படிங்கிறதுக்கு காசிலை சிவன் ராமதாரக மந்திரத்தை அங்க இருக்கக்கூடியவா யார் யாரெல்லாம் அங்க மரணத்தருவாயை எய்தராளோ அவருடைய காதலெல்லாம் போய் சொல்றாருன்னு விஷயம். இது ஆதிசங்கர பகவத் பாதர் ராமபுஜங்க பிரயாத ஸ்தோத்திரத்துல சாய்க்கிறார். யதாவர்ண யத்கர்ண மூலேந்த காலே சிவோ ராம ராமேதி ராமேதி காஷ்யாம் ததேகம் பரம் தாரக பிரம்ம ரூபம் பஜேஹம் பஜேஹம் பஜேஹம் பஜேஹம். அத்தமான ஸ்லோகம். அதுல ராமபரத்துவத்தை சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. யதாவர்ணயத்து கர்ணமூலே அந்த காலே, யார் யாரெல்லாம் சம்சாரத்திலிருந்து மரணத்தை மரணத்தருவாயில் இருக்காளோ அவளுடைய கர்ணமூலே அவ காது கிட்டக போய் சிவஹா ராம ராமேதி ராமேதி காஷ்யாம் ராம ராம ராமா அப்படிங்கிற மந்திரத்தை காதுல சொல்றாராம் சிவன். ஏன் இதை போய் காதுல சொல்லணும், இது எங்க சொல்றாரு இதை அப்படின்னா காசியில அப்படி சொல்றார் காஷ்யாம். சரி எதுக்கு இதை அப்படி சொல்லணும்னா, ததேகம் பரம், அதுதான் சிரேஷ்டமான மந்திரம். சிரேஷ்டமான மந்திரம்னா வேற நம்ம தாரக பிரம்ம ரூபம், தாரகம்னா சம்சாரத்திலேருந்து நம்மளை தூக்கி விடுறது இந்த ராமநாமா. அதனால இந்த மந்திரத்தை சொன்ன சிவன் அப்படின்னு இந்த இந்த விஷயத்துல வியாக்கியானம். அத சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்துல சொல்றச்சே, இக புருஷம் அஜானதாம் புராணம் நியத வசேன நிமீலிதாம் தயாளுகு உபதிசதி பதி ஸ்வயம் பசூனாம் உபனிஷதாம் அப்படி தூரகம் ரகசியம் அப்படின்னு சாச்சர். அப்போ அப்பேற்பட்ட சிவனால கண்டு வெளியிடப்பட்ட மந்திரத்துக்கு பொருளா யார் அமைஞ்சிருக்கார் அப்படின்னா இந்த சக்கரத்தாழ்வார். அவர் என்ன பண்றாருன்னா, ஏன சூலயத்தி த்விஷா, சாத்விகர்களுக்கு சத்துக்களுக்கு பாகவதாளுக்கு வைஷ்ணவ அக்ரேசரர்களுக்கு எந்த இடையூறு யார் யாரெல்லாம் பண்றாளோ அவளெல்லாம் அவளுக்கு இந்த சூலமே நன்னா பதில் கொடுக்கறது. இந்த சூலம் எப்படி இருக்குன்னா மூணு கூறு நன்னா மூணு மூணு கூறும் நன்னா கூர்மையா இருக்கு. அப்பேற்பட்ட சூலம் நமக்கு என்ன பண்ணணும்னா விசூலதா. சூலம்ன்ற பதத்துக்கு ரெண்டு அர்த்தம் இல்லை பல அர்த்தம். அதில் அஸ்திரீ சூலம் ருக் ஆயுதம் அப்படின்னு கோஷம். ரோகத்துக்கும் சூலம்னு பேர். அப்போ இந்த விசூலதான்னா நோயில்லா தன்மையை பவதாம் பவதாத் விசூலதா பவதாத். உங்களுக்கு நோயில்லாத தன்மையை இப்ப ஏற்பட்ட சூலமானது கொடுக்கட்டம் அப்படின்னு பிரார்த்தனை. இத சுவாமி 16 ஆயுதம் கொண்ட சக்கரத்தாழ்வார ஸ்தோத்திரம் பண்றச்சே திரிசூலம் திகழ்ந்ததும் அப்படின்னு பரமதபங்கத்துடைய கடைசி பாசுரம். அது திரிசூலம் அப்படிங்கிறதுல இருங்கிற எழுத்து மறைஞ்சு மருவி திசூலம் அப்படின்னு தமிழ்ல வரும். இப்படி இந்த ஸ்லோகத்துல பவதாம் திரிசூலதா விசூலதா பவதாத்னு சாதிச்சபடியினால இப்படி பிரயோகம் பண்ணியிருக்கார். யுஷ்ம சப்தத்தை பிரயோகம் பண்ணதுனால மேல இருக்கக்கூடிய எல்லா ஸ்லோகங்கள்லயும் யுஷ்ம சப்தம்னா சாது அப்படின்னு பெரியவா திருவுள்ளம் பத்தி இருக்கா வியாக்கியானமும் அப்படிதான் பண்ணியிருக்கா. இது எதுக்கு யுஷ்ம சப்தம், ஏன் நம்ம எல்லாருக்கும் நமக்கும்னு சேர்த்து சொல்லணும்னா திருப்புட்குழியில இருந்த சாதுக்களுக்காக தானே இந்த ஸ்துதியே அவதாரமாச்சு. அவளுக்கு ஒரு ரக்ஷையா தானே இந்த ஸ்லோகத்தை சாதிச்சார் சுவாமி. அதனால யுஷ்ம சப்தம் சாது இந்த இடத்துல அதுதான் நன்னா இருக்கு பொருந்தறது அப்படின்னு பெரியவாள்லாம் வியாக்கியானம் அப்படி பண்ணியிருக்கா. அதனால இந்த ஸ்லோகத்தை வச்சுன்னு மீதி ஸ்லோகங்கள்லாம் அனுமானப்படுறது பண்ணப்படுறது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தோட வியாக்கியானத்துல சாதிச்சிருக்கா. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.